प्राप्तोदयेषु वरदत्वदनु प्रवेशात् पद्मासनादिषु शिवादिषु कञ्चुकेषु तन्मात्रदर्शन विलोभितशेमुषीकाः तादात्म्यमूढमतयो विनिपतन्त्य धीराः. श्री वरदराज पञ्चाशत् पत्तावद् पद्यम். சர்க்கஸ்தி பிரளய விபிரம நாட்டிக்காயாம்னு ஆரம்பிச்ச ஒன்பதாவது பத்தியத்துல எம்பெருமானே ஒரு ஷைலூஷன், ஒரு நடிகனை போல பலவாறாக வேஷத்தை தரிச்சுண்டு சர்க்கம் என்ன, ஸ்திதி என்ன, அதாவது சிருஷ்டி என்ன, ஸ்திதி என்ன, சம்ஹாரம் என்ன, அனைத்தையும் அவனே செய்து முடிக்கிறான் என்பதை பாக்கியசாலிகள் நன்றாக அறிந்து கொண்டு அவனையே தியான வஸ்துவாக தங்களுடைய மனதில் ஹிருதயத்தில் தியானம் செய்து அவன்தான் இந்த சம்சாரத்தை கடப்பதற்கு ஒரு ஒரே படகு அல்லது ஒரே கப்பல் என்பதை உணர்ந்து அவனை கொண்டு மோட்சத்தை அடைகிறார்கள்னு சாதிச்சார் ஒன்பதாவது பத்தியத்தில். இப்ப அந்த மாதிரி நினைக்காதவா, அந்த மாதிரி பாக்கியசாலிகளா இல்லாதவாளுடைய கதி என்னன்னு கேட்டா நிபதந்தின்னு சாதிக்க போறார் பத்தாவது பத்தியத்தில். அவர்கள் இங்கேயே க்ஷிபாமீன் அப்படின்னு எம்பெருமான் கீதையில சாதிக்கிறான். அது மாதிரி இவர்கள்லாம் இந்த சம்சார சாகரத்திலேயே இருக்க கடவர்கள் ரீதியில சாதிக்கிறார். என்ன தாத்பரியம் கேட்டா, எம்பெருமான் ஸ்ருதி சொல்றது சிருஷ்டிக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் தோன்றது எம்பெருமானுக்கு, ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயனு தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்துன்னு ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கு. சங்கல்பம் செய்து கொண்டது பலவாறாக தோன்ற கடவேன்னு சிருஷ்டியை பண்ணிட்டு ததேவ அனுப்பிராவிஷத்து அதுவே அனைத்து பூதங்களுக்குள்ளும் உள்ளே நுழைந்ததுன்னு தாத்பரியம். அப்பதான் அவைகளுக்கு சத்த கிடைக்கிறது இருக்கிறதுக்கு. இப்படி ஸ்ருதி சொல்றது இதை வந்து அந்த தன்யாகன்ற ரீதியில சொல்லப்பட்ட ஆழ்வார்கள்லாம் கூட ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்றுன்ற பாடல்ல பாசுரத்துல வரா மாதிரி நான் முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான்னு அங்க சாதிக்கிறார் ஆழ்வார். எல்லா ஆழ்வார்களும் இதே அர்த்தத்துல அவளோட பாசுரங்கள் அமைச்சிருக்கா. இப்படி நினைக்காம எம்பெருமான் வந்து இப்போ வேஷம் போட்டு வந்தான்னு சாதிச்சார் முந்தின பத்தியத்துல சிவனாகவோ பிரம்மாவாகவோ. இப்படி அவெல்லாம் எப்படி இருக்கான்னு கேட்டா சட்டை மாதிரி இருக்காள். அவதாரம் கூட சொல்லல, அவதாரம் சொன்னா கூட கன்ஃபியூஷன் ஆயிடும். ஏன்னா ராமகிருஷ்ணா அவதாரங்கள்லாம் எம்பெருமான் சாட்சாத்தா அவதாரம் பண்ணது. பட் இந்த சிவ பிரம்ம இத்தியாதி ரூபத்துல வந்ததெல்லாம் வெறும் ஒரு நடிகன் ஒரு சொக்காய போட்டு வந்த மாதிரியா, விவிதமான சொக்கா. இப்ப லோகத்துல அதீராகன்னு சொல்ல போறார். அதீராகா தீரகனா பாஷ்யக்காரர் தீமதாம் அக்ரேசரகன்னு சாதிச்சிருக்கார். புத்திசாலிகளிலேயே ஞானவான்களிலேயே மிகச்சிறந்தவர்கள், அதாவது தத்துவ ஞானத்தை உண்மையாக அறிந்தவர்கள். அதீராகன்னு சொன்னா அப்படி அல்லாதவர்கள், அப்படி இல்லாதவர்கள், உண்மையான அறிவை பெறாதவர்கள். இந்தந்த சொக்காவை போட்டு வரைச்சு அந்தந்த சொக்காவையே பார்த்து அந்தந்த தேவதைகளுக்கு அவளை வந்து எம்பெருமானுடைய சமமாவோ அல்லது எம்பெருமான அவைகளையும், அதாவது இதுல சில ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு. மூன்று பேரும் ஒண்ணுன்னு சொல்ற ஒரு மதம் இருக்கு. ஒருத்தரையே தான் மூணு பேரா வந்திருக்கார், இப்படிலாம் சொல்லக்கூடிய மதங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் கண்டனம் பண்றார். எம்பெருமான் ஒருவனே பரமாத்மா, அவன் ஒருவனே ஏகசேஷி. இவர்கள்லாம் வந்து இவர்களுக்கு சத்தையே எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா எம்பெருமான் முதல்ல இவாளுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணதுனாலதான். அதுதான் சாதிக்கப்படுற தொதனு பிரவேசாத்து அந்த ஸ்ருதி வாக்கியத்தை அதே பதத்தை எடுத்து போட்டிருக்கார். எம்பெருமானே நீதான் சிருஷ்டியின் போது இவாளுக்குள்ள சரீரத்துக்குள்ள சத்தையை கொடுக்கற, அதை கொண்டு இவ காரியங்களை எம்பெருமான் தான் பண்றான், பண்ண வைக்கிறான் அவளை. ஆனா அப்படி ஞானம் இல்லாதவர்கள் அவர்களையே மோகிச்சு போயிடுற. அந்த சொக்கா மாதிரி இருக்கிறதே பார்த்துட்டு அவளையே பரமாத்மாவா மோகிச்சு அவளிடத்துல கிடைக்கக்கூடிய அற்ப பலன்களை வச்சுட்டு அவ என்ன பண்றங்க மோகிச்சு போய் இன்னும் கீழே போறா, மோட்சத்துக்கு போறது இல்லைன்னு தாத்பரியமா இருக்கு. இதுல நிபதந்தி, நிபதந்தின்னு சொன்னா பதந்தின்னு சொன்னா பத்து தாத்துக்கு விழுதல். நிபதந்தினா நிச்சயன பதந்தின்னு வச்சுக்கலாம். நிபதந்தி வரதன்ற சம்போதன பதம் போட்டுட்டார். வரதனே நிபதந்தி கீழே விழுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். கீழ வேறான்னு கேட்டா சம்சாரத்துல இருக்கப்படும் அர்த்தம். ஏன்னா மேல போனா மோட்சம். யாரு? மூட மதையா. மூட மதையன்னு மூட ஜஹீஹின்னு சங்கராச்சாரியர் சொல்றார். அறிவு கட்டவர்கள் அர்த்தம். மூடமதிகின்னு சொன்னா மூடமதிகின்னு ஒரு ஆளை குறிக்கிறது, மூடமதையான பல பேரை குறிக்கிறது, யாரெல்லாம் நினைக்கிறாளோ இது பண்மை. மூடமதையா நிபதந்தி, மூடமதையான்னு சொன்னா அந்த மத்தியே உள்ளவர்கள் அர்த்தம். அந்த நல்ல அறிவை பெறாதவர்கள் இங்கேயே விழ கடவர்கள், இங்கேயே விழற. எப்படிப்பட்ட, ஏன் அவளுக்கு அந்த மூடமத்தி, எதனால அவளுக்கு மூடமத்தி நினைமாச்சுன்னு கேட்டா, தாதாத்ம மூடமத்தையா, தாதாத்மம்னு சொன்னா ஐடென்டிட்டி, சேம் சொல்றோம்னு, ததாத்ம தாதாத்மிய, தாதாத்மம் சொன்னா எம்பெருமானையும் அவர்களோடு ஒன்றாக பாவிப்பவர்கள், அல்லது அவர்களை எம்பெருமானோடு ஒன்றாக பாவிப்பவர்கள், அவளும் எம்பெருமானை போன்றவர்கள் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் அப்படிப்பட்ட மூடமத்தியை உடையவர்கள் நிபதந்தி. ஏன் அப்படி இருக்காருன்னு கேட்டாவா, தன்மாத்திர தரிசன விலோபித ஷேமுஷி காஹா, அதுக்கு முன்னாடி அதீராஹா தொதனு பிரவேசாத்து பிராப்த உதயேஷு பத்மாசனாதிஷு சிவாதிஷு கஞ்சுகேஷு. அங்கேருந்து வருவோம். அதீராகன்னு போட்டிருந்தார், நம்ம முன்னே சொன்னோம், தீரஹன்னு சொன்னா தீமதா மக்ரேசரஹ, சிறந்த ஞானிகள், நம்முடைய ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்கள், ஆழ்வார்கள் போன்றவர்கள். அதீராகன்னு சொன்னா அப்படி அல்லாதவர்கள். அவ என்ன பண்றாங்க கேட்டா, தத் அனுப்பிரவேசாத்து பிராப்த உதயேஷு, பிராப்த உதயன்னு சொன்னா லப்த ஜென்மானகன் சொல்றோமோ, பிறப்பை அடைந்தவர்கள். அப்ப பிராப்த உதயேஷுன்னு சொன்னா அந்த சத்தையை அடைந்தவர்கள், அல்லது ஜென்மாவை பெற்றவர்கள், பிறந்தவர்களுள் எப்படி அவளுக்கு கிடைச்சது, தத்து அனுப்பிரவேசாத்து, தொத்துனா வரதன சம்போதனம் போட்டுக்கார், தொத்துனா உன்னுடைய, நீ அனுப்பிரவேசம் செய்ததினால், நீ உட்புகுந்ததினால் அவளுக்கு நாம ரூபே வியாக்கரவாணின்னு எம்பெருமான் சங்கல்பம் பண்றான், இவாளுக்கு ஒரு பேரையும் உருவத்தையும் கொடுப்போம்னு. அப்படி அவன் சங்கல்பம் பண்ணி அனுப்பிரவேசம் பண்ணதுனால்தான் இவர் பிரம்மாவாக இருக்கட்டும், இவர் சிவனா இருக்கட்டும்னு அவளுக்கு சத்த கிடைச்சது. அப்படி பிராப்த உதயேஷுன்னு சொல்லச்சு, அப்படி தோன்றியவர்களிடத்தில் அவ யாரு, பத்மாசனாதிஷு சிவாதிஷு, பத்மாசனகன் எம்பெருமான் பிரம்மாவுக்கு பெயர். பத்மாசனாதிஷுன்னு போட்டுண்டா பிரமன் முதலியன்னு ஒரு இது லிஸ்ட் சேர்த்துட்டார் அவர்களிடத்தில். மேலும் சிவாதிஷுன்னு சொல்லிச்சு சிவன் முதலியான ஒரு லிஸ்ட் சேர்த்துட்டார். ஆதிஷுன்னு சொன்னா அந்த சப்தமிய பக்தி பகுவச்சனம். அப்ப பிராப்த உதயேஷுன்றது விசேஷனம், பத்மாசனாதிஷு சிவாதிஷு. இப்ப இதெல்லாம் வந்து விசேஷமாச்சு. மேலும் இவ யாருன்னு கேட்டா கஞ்சுகேஷுன்னு போட்டுட்டார். கஞ்சுகம்னா சட்டை, மேல போட்டுக்கக்கூடிய ஒரு சட்டை. ஒரு நடிகன் பலவாறாக நடிக்க வேணுன்றப்ப வேற வேற சட்டைகளை போட்டுக்கொண்டு போட்டுட்டு வரான். அப்படி இவெல்லாம் வெறும் சட்டை மாத்திரம்தான், சரீரம் கூட சொல்லல, சட்டை மாத்திரம்தான். கஞ்சுகேஷுன்னு சொல்லிச்சு அந்த சட்டைகளில் சொக்கா மாதிரி இருக்கக்கூடியவாளில் தன்மாத்திர தரிசன விலோபித ஷேமுஷிக்காக, அந்த சொக்காயை மட்டும் பார்த்துட்டு மேலோட்டமான அறிவு, அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மையம் சொல்ற வழக்கம் உண்டு. அப்படி அந்த தீராளா இருக்கிறவா தீர விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கிறா, அதீராளா இருக்கிறவா மேல மட்டும் பார்த்துட்டு அதையே உண்மையை நம்பிண்டு, தன் மாத்திரனா அதை மாத்திரம், அந்த சொக்காயை மாத்திரம், அந்த சட்டையை மட்டும் பார்த்துட்டு, தரிசன அதை மட்டும் பார்த்துட்டு, விலோபித ஷேமுஷிக்காக, விலோபிதன வஞ்சிக்கப்பட்ட ஏமாந்து போன, ஷேமுஷின்னு போனா ஞானம். ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய மங்கள ஸ்லோகத்துல, ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்துல ஷேமுஷி பக்தி ரூபான் பிரார்த்திக்கிறார். ஷேமுஷினா ஞானம், ஷேமுஷிகானா ஞானத்தை உடையவன், ஷேமுஷிகாஹான்னு பன்மையில போட்டுக்கார். ஏன்னா அது மூட மதேகாக்கு விசேஷனமா இருக்கு. அப்ப விலோபித ஷேமுஷிகாஹான்னு சொன்னா அந்த வஞ்சிக்கப்பட்ட அறிவை பெற்றவர்கள், அல்லது ஏமாந்து போயிடா, அப்படிப்பட்ட ஏமாற்றத்தோடு கூடிய அறிவை உடையவர்கள் என்ன பண்றாவா, தாதாத்ம மூட மதையா, எம்பெருமானம் ஏனைய தேவர்களும் ஒன்று, அல்லது அவர்களும் எம்பெருமானை போன்றவர்கள் அப்படின்ற ஒரு ஒரு ஐக்கிய நினைப்பு அல்லது ஒற்றுமை எண்ணமானது அவளுக்குள்ள இருக்கு. அவர்கள் நிபதந்தி, அவர்கள் கீழே விழுகிறார்கள் அல்லது சம்சாரத்திலே இருக்கிறார்கள் தாத்பரியமா இருக்கு. பதினோராவது பத்தியத்திலும் இதே அர்த்தத்தை வேற மாதிரி சொல்ல போறார். இப்ப அண்மையத்தை பார்த்தோம்னா, வரத அதீராக தனுப்பிரவேசாத்து பிராப்த உதயேஷு பத்மாசனாதிஷு சிவாதிஷு கஞ்சுகேஷு தன்மாத்திர தர்ஷன விலோபித ஷேமுஷிகாக தாதாத்ம மூட மதையா நிபதந்தி. வரதனே எம்பெருமானே, அதீராக உண்மை அறிவை பெறாதவர்கள் அனுப்பிரவேசாத்து பிராப்த உதயேஷு, நீ உட்புகுந்ததனால் அவளுக்கு ஒரு சத்தை கிடைச்சது, ஒரு பிறப்பு கிடைச்சது. அப்படி தோன்றினவர்கள் தோன்றினவர்களான பத்மாசனாதிஷு சிவாதிஷு, பிரமன் முதலிய தேவர்கள் என்ன, சிவன் முதலிய தேவர்கள் என்ன, அவர்களிடத்தில் அவர்கள் யார், கஞ்சுகேஷு உன்னுடைய வெறும் சட்ட மாத்திரம், ஏன்னா நீதான் உள்ள இருந்து எல்லா காரியத்தையும் பண்ற பண்ண வைக்க. தன்மாத தரிசன விலோபித ஷேமுஷிக்காக, அவளை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் பார்த்துட்டு அந்த உருவங்களை மட்டும் பார்த்துட்டு ஒரு ஏமாற்றத்தோட ஒரு ஏமாந்து போன அறிவை உடையவர்கள் அல்லது வஞ்சிக்கப்பட்ட அறிவை உடையவர்கள் தாதாத்ம மூடமதையா, நீயும் அவளும் ஒண்ணு, அவள் நீயும் ஒன்னு நினைச்சிட்டு இருக்கிறவா மூடமதையா நிபதந்தி, அவ மேல செல்வதில்லை இங்கேயே கீழே இருக்க கடவர்னு சாதிக்கிறார். ஒன்பதாவது பத்தியத்துல தன்யாக தன்யர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கதி, இந்த பத்தியத்துல அப்படி அதிகாரால இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கதின்னு சாதிக்கிறார். இதுதான் பத்தாவது பத்தியத்தினுடைய அர்த்தமாகுது.